Something, something, something, something. Wanakum, yanakum, something, something. Come on! Lap, dap, lap, dap, solum, something. Logic, illa, magic, something. No, no, generale. Something, something, generagum. 16 thodangi, 60s varakum. Something, indri yarada. Aja, aja. Kanale paka paka nera villaya. Suno saroja, aja re aja. Yenoda adi pada asa illaya. Aja, aja. Kanale paka paka nera villaya. Suno saroja, aja re aja. Yenoda adi pada asa illaya. Oh oh. Lap dap solum something. Logic illa magic something. வெண்ணிலாவே உம் கைப்பிடிக்க நான் பார்த்திருக்கும் முதல் முகில் இதோ சல்வார் சூடும் குட்டி தீவே உன்மேல் உன்மேல் வந்து வந்து மோதி மோதி தொட்டு செல்லும் அலை கடல் இதோ எனக்கு மடக்கு எதுக்கு எதுக்கு உனக்கும் இருக்கு ஆசை தடக்கு தடக்கு வயசு துடிக்குதே படாஸ் என்று என்னை தாக்கி விட்ட கண்ணை இங்குதானே கண்டு கொண்டே ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரம் இல்லையா சுனோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா Lap dap solum something. Logic illa magic something. லட்சம் பேரை பார்த்திருப்போம் சும்மா பேசி சென்றிருப்போம் யாரோ ஒருவர் மீது மட்டும் எதோ வந்தா சாந்தே தக்கிட்ட ததுமி தக்கிட்ட ததுமி ஆட்டம் போடும் நெஞ்சம் தயங்கி தயங்கி வாங்கி போகுமே சடா என்று என்னை சாய்த்து விட்ட பெண்ணை கொண்டு செல்ல வந்து விட்டேன் கண்ணாலே பார்க்க பார்க்க நேரமில்லையா சுனோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரமில்லையா சுனோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா ஓ யே